ஸ்ரீகுருப்யோ நமஹ. சுக்லாம்பரதரம் தேவம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தே வாகீஷாத்யா சுமனஸ சர்வார்த்தானாம் உபக்ரமே யம் நத்வா க்ருதக்ருத்யா ஸ்யுஹ தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அகண்ட மண்டலாகாரம் வ்யாப்தம் யேன சராசரம் தத் பதம் தர்சிதம் தேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தோர்பிர் யுக்தா சதுர்பிர் ஸ்படிக மணிமயீம் அக்ஷமாலாம் ததானா ஹஸ்தேனைகேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகம் சாபரேண பாசா குந்தேந்துசங்க ஸ்படிக மணிநிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் யஃ பிபன் சததம் ராமசரிதாமிருத சாகரம் அதத்தஸ்தம் முனிம் வந்தே ப்ராசேத சமகல்மஷம் கோஷ்பதீகிருதவாரீஷம் மஷகீகிருதராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அநிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் உல்லங்க்ய சிந்தோசலிலம் சலீலம் யஷோகவன்யம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனைவ ததாஹ லங்காம் நமாமி தம் ப்ராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரிகமணீய விக்ரஹம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரஸ்ஆநமாமீம் வைதேகீ சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சம்ஸ்திதம் அக்ரே வாசயதி ப்ரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராமம் பஜே ஶ்யாமலம் வாமே பூமி சுதா புரஸ்து ஹனுமான் பச்சாத் சுமித்ரா சுதஹ சத்ருக்னோ பரதஶ்ச பார்ஷ்வதலயோர் வாயுவாதி கோணேஷு ச சுக்ரீவஶ்ச விபீஷணஶ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீலசரோஜகோ மலருச்சிம் ராமம் பஜே ஶ்யாமலம் ராமம் ராமானுஜம் சீதாம் பரதம் பரதானுஜம் சுக்ரீவம் வாயுசூனம் ச பிரணமாமி புனப் புனஹ நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேப்யோ நமோஸ்து சந்திராக்கமருத்கணேப்யஹ சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம் ஏகைதமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம் வால்மீகிகிரிசம்போதா ராமாம்போநிதிசங்கதா ஸ்ரீமத் ராமாயணீ கங்கா புனாதி புவனத்ரயம் வால்மீகேர்முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஃ ஷ்ருண்வன் ராமகதாநாதம் ஹூனயாதி பராம் கதிம். ஜனகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேயஸ்வாமினஃ ஜெய். ஸ்ரீஸ்பதியான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய அவதார லீலையை அனுபவிச்சிருந்திருக்கோம். அதுல ஸ்ரீமத் ராமாயணம் பாலகாண்டம் 53வது சர்க்கம் பர்யந்தம் அனுபவித்தோம். மேலும் அந்த விஸ்வாமித்ர ராஜா வசிஷ்ட முனிவர்கிட்ட வந்து காமதேனுவை தரணம் அப்படின்னு விண்ணப்பிக்க, தரமாட்டேன்ன தாசியே காமதோகினி, என்ன பண்ணாலும் எதை தந்தாலும், கோடி கோடியா தனம் தந்தாலும் சரி, பசுக்கள் தந்தாலும் சரி, என்ன தந்தாலும் தாசியே நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதும் என்னாச்சு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். காமதேனுந்தசிஷ்டோபி யதா நத்யதே முனிஹி ததாஸ்ய சபலாம் ராம விஸ்வாமித்ரோன்வகர்ஷத. ஹே ராமா, வசிஷ்ட மகர்ஷி வந்து சபலைனா காமதேனு, காமதேனுவை நிச்சயமாக தரமாட்டேன் என்று சொன்னதும் விஸ்வாமித்ர ராஜாக்கு புரிஞ்சு கொடுத்து, என்ன புரிஞ்சு கொடுத்து, காமதேனுவை தரமாட்டார், என்ன சொன்னாலும் தரமாட்டார்னு புரிஞ்சு கொடுத்து. அப்ப என்ன பண்ணலாம், காமதேனும் அபி அன்பகர்ஷத, காமதேனுவை பலாத்காரமாக நானே பிடிச்சு இழுத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு அந்த ராஜா விஸ்வாமித்ர மகாராஜா அந்த காமதேனுவை பிடிச்சு இழுத்துட்டு போனாராம். அப்போ அந்த ராஜா, மூணு உலகத்திலையும் புகழ் வாய்ந்த அந்த ராஜா காமதேனுவை இழுத்துண்டு போறத காமதேனுக்கு ரொம்ப துக்கம் ஏற்பட்டது. ரொம்ப சோகத்தினால மனசு வந்து உருகி, சோக கர்ஷிதா, ரொம்ப சோகத்தினால மனசு உருகின, உருகி ருததி அழுதுட்டாளாம் காமதேனு மாதா. பரித்யக்தாவசிஷ்டேன கிமஹம் சுமஹாத்மனா யாஹம் ராஜபடயதீனா க்ரியேயம் ப்ருஷதுக்கிதா. என்ன வந்து இப்படி கஷ்டப்படுத்தேண்டு, ப்ருஷதுக்கிதா, என்ன இப்படி இந்த ராஜபடர்கள் எல்லாம் தயையே இல்லாம, தீனமா இல்லாம என்னை வந்து ரொம்ப துக்கப்படுத்திட்டு என்னை வலிச்சு இழுத்துண்டு போறாளே, அப்படி எதற்காக இந்த வசிஷ்ட பகவான் என்னை வந்து பரித்யக்தா கிம் அப்படிங்கிற, அதாவது எதற்காக வசிஷ்ட பகவான் என்னை விட்டு விட்டார், இப்படி இப்படி இழுத்துண்டு என்னை கஷ்டப்படுத்துண்டு போகும்படியாக எதற்காக வசிஷ்ட மகர்ஷி என்னை விட்டு விட்டார். கிம் மயா பாகிருதம் தஸ்ய மகர்ஷேர் பாவிதாத்மனஹா யன்மாமநாகசம் பக்தாம் இஷ்டாம் த்யஜதி தார்மிகஹ. நான் என்ன அபராதம் பண்ணிவிட்டேன், ரொம்ப அன்போட இருந்தாரே, தர்மசீலனான பிரேமத்தோட எல்லாம் அவருக்கு வேண்டது நானும் பண்ணிட்டு எனக்கு வேண்டிய அவரும் இருந்தாரே, அப்பேற்பட்ட என்னுடைய பக்தையை, அப்பேற்பட்ட நான் பக்தை அப்படின்னு காமதேனு சொல்றா, இந்த பக்தியை எதற்காக விட்டு விட்டார், நான் ஏதாவது மயாபகிருத்தம், மயா அபகிருத்தம் கிம், நான் ஏதாவது அபச்சாரம் பண்ணிவிட்டேனா, அதனாலதானோ அவர் என்னை கைவிட்டார். பெருமூச்சு விடுவோமே, பெருமூச்சு விட்டுண்டு விட்டுண்டு இப்படி சிந்தனை பண்ணிட்டு லாஸ்ட்ல அந்த தன்னுடைய வசிஷ்ட பகவான் எத்தனை பெரிய சக்தி எல்லாம் இருக்குன்னாலும் என்னை விட்டு விட்டாரே அப்படின்னு சொல்ல, எதற்காக அப்படின்னு ரொம்ப குழப்பம், அதே மாதிரி துக்கம். அதனால என்ன பண்றா காமதேனு, அந்த சமயம் நூறு கணக்கான ஆட்கள் பிடிச்சுண்டு இழுத்துண்டு போறத ஒரு அனில வேகேன நிர்தூய, வாயு வேகத்துல காற்று எப்படி வீசுமோ அந்த வேகத்துல அந்த காமதேனு நேர வசிஷ்ட முனிவருடைய நேர வந்து சென்று பாதம் மூலம் மகாத்மனாக அந்த வசிஷ்ட முனிவருடைய பாதத்துக்கு கீழே இருந்துதான். இன்னொட்டு அந்த காமதேனு வசிஷ்ட முனிவருடைய பாதத்தை தொட்டுண்டு அழுதுண்டு சொல்றா, பகவன் கிம் பரித்யக்தாத்வயாஹம்ப்ரஹ்மண சுதா யஸ்மாத் ராஜபடாமாஹி நயந்தே த்வத்சகாஷதஹ இந்த ராஜவிடர்கள் எல்லாம் என்ன இழுத்துண்டு போறாளே சுவாமி, என்னை ஏன் நீங்கள் கொடுத்து விட்டேள், பரித்யக்தா, என்னை ஏன் கொடுத்து விட்டேள் உங்கள்கிட்ட. ஏவ முக்தத்து பிரம்மர்ஷிஹி தம் வசனம் அப்ரவீத் சோக சந்தப்த ஹிருதயாம் சுசாரமிவ துக்கிதாம். இப்படி அந்த காமதேனு வசிஷ்ட முனிவர்த்த பிரம்மர்ஷியான வசிஷ்ட முனிவர்த்த சொன்னதும் அவளுடைய அந்த துக்கத்தை பார்த்து மனமுருகி அந்த வசிஷ்டர் அந்த காமதேனுவை பார்த்து சொல்றா, நத்வாம் த்யஜாமி சபலேனாபிமே பகிருதம் த்வயா ஏஷ த்வாம் நயதே ராஜா பலானத்தோ மகாபலஹ நஹி துல்யம் பலம் மஹ்யம் ராஜா த்வத்ய விசேஷதஹ பலி ராஜா க்ஷத்ரியஸ்ச பிருதவ்யா பதிரேவச. அம்மா, நான் உன்னை விடலைமா, நத்வயாமே, நான் உன்னை விடலை. இந்த அக்ஷௌஹிணி சங்கியம் எப்பேற்பட்ட படை இல்லவா, அவளுடைய சேனை எப்பேற்பட்ட சேனை, குதிரைகள் தேர்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய, ஆணைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இவருடைய சேனை, இவர் ரொம்ப பலவான்மா, ஏஷத்தூ மகாபலகா, இவர் ரொம்ப தப்போ பலமா இருக்கக்கூடியவர். இந்த ராஜா க்ஷத்ரிய குலத்துல பிறந்திருக்கார், க்ஷத்ரிய வீரியம் இருக்கும், ராஜ்யம் அப்படி பலவானாக ராஜ்யத்தையே ஆண்டு வந்துட்டு இருக்கார். இவருக்கு துல்லியமாக யாருமே இல்லைமா, துல்லியம் பலம்னா இவருடைய பலத்துக்கு துல்லியமா யாரும் இல்லை. துவயாமே அபகிருத்தம் அபிநகி, அம்மா நீ என்னமா எங்கிட்ட அபச்சாரம் பண்ணவை, நிச்சயமாக அபச்சாரம் பண்ண மாட்டாயம்மா, எந்த ஒரு தப்பும் பண்ணலையம்மா. காமதேனோ சபலையே தொம் தியஜாமி நச்ச, நான் உன்னை கொடுக்கலையம்மா, ஆனா எனக்கு இவாளை நீட் இவாள்கிட்ட சண்டை போட்டு பலம் இல்லை உன்னை குட்டிண்டு வரத்துக்கு, அதனால அவ உன்னை இழுத்துண்டு போனாமா, நான் கொடுக்கலை அப்படின்னு சொல்ல, ஏவ முக்த்வா வசிஷ்டேன பிரத்யுவாச வினீதவத் வசனம் வசனக்ஞாசா பிரம்மர்ஷி மதுல பிரபம். இப்படி மகர்ஷி வசிஷ்ட மகர்ஷி சொன்னதும் காமதேனு அந்த பிரம்மர்ஷிட்ட சொல்றா, சுவாமின் க்ஷத்ரியனுடைய பலத்தை சொல்லாதேங்கோ, நீங்க வந்து க்ஷத்ரியருடைய பலத்தை புகழ்த்தி சொல்லின் இருக்க, அதை விட எவ்வளோ மடங்கு பெருசல்லவோ பிராமணனுடைய பலம். நபலம் க்ஷத்ரியஸ்யாஹு பிராமணோ பலவத்தரஹ பிரம்மன் பிரம்மபலம் திவ்யம் க்ஷத்ரா துபலவத்தரம். க்ஷத்ரியனுடைய விட எத்தனையோ பலவத்தரம், எத்தனையோ மடங்கு சக்தி இருக்கிறதாக்கும் பிராமணனுடையது. க்ஷத்ரியனை விட பிராமணன் தான் அதிபலவான் என்று உங்களுக்கு தெரியாதா சுவாமி? உங்களுடைய பலத்தை பத்தி உங்களுக்கே தெரியாம இருக்கே, உங்களுடைய தேஜஸ்னால அடக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்துல இல்லையே சுவாமி. அப்படி இருக்கத்தையா இந்த விஸ்வாமித்திர நீங்க பார்த்து பயந்துக்கிறேன். நீங்க்ஷ்வமா மகா தேஜா தத் பிரம்ம பல சம்பிரதாம், மகா பிரபையா இருக்கக்கூடிய நீங்கள் மந்திர பலத்தாலேயே இந்த உங்களுடைய மகிமை, உங்களுடைய மந்திரத்தாலேயே இதெல்லாம் சுக்குநோரா ஆக்க முடியுமே. இவனுடைய அப்படி தஸ்ய தர்ப்பம் பலம் எத்தன் நாசயாமி துராத்மனஹா, அப்படி உங்களுடைய மந்திரத்தை சொல்லி இவனுடைய இந்த துராத்மானஹா, யாரை சொல்றா, விஸ்வாமித்ர ராஜாவை சொல்றா காமதேனு, இந்த துராத்மாவுடைய தர்ப்பம் பலம், அதாவது இந்த அகங்காரம் ஏறினது, கொழுப்பு ஏறின சக்தி இருக்கே, அத இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்மளுக்கு இல்லாம ஆக்கலாம். இத்யுக்தஸ்துதயா ராம வசிஷ்ட மகா வசிஷ்டஸ்து மகாயசாஹ ஸ்ரஜஸ்வேதி ததோ வாச பலம் பரபலார்தனம் தஸ்ய தத் வஜனம் ஸ்ருத்வா சுரபினா சுரபிசா ஸ்ரஜத் ததாம். ஏ ஸ்ரீராமா, அப்ப என்னாச்சு தெரியுமோ, அந்த காரியத்தை பத்தி சொன்னதும் காமதேனு இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணினாலே, அப்போ வசிஷ்ட முனிவர் சத்ரு சைன்யத்தை இல்லாம பண்றதுக்கு உடனே சேனையை உண்டாக்கணும் காமதேனு என்று சொல்ல, காமதேனு அந்த கல்பனையை கேட்டு உடனே அந்த அப்பேற்பட்ட பெரிய சைன்யத்தை உருவாக்கினாலாம். தஸ்யா ஹூங்காரவோ சிருஷ்டாஹ பப்ளவா சதசோ நிருப நாசயந்தி பலம் சர்வம் விஸ்வாமித்ரஸ்ய பஷ்யதஹ. அந்த சமயம் ஹூங்காரத்தினால பெரிய விஸ்வாமித்ர மகாராஜாவுடைய சேனத்தை சேனை இருக்கேன், அதெல்லாம் அடக்கி ஒதுக்கும்படியாக பெரிய சேனையை உருவாக்கினா, நூறு கணக்குல சேனையை உருவாக்கி அந்த விஸ்வாமித்திரருடைய சேனையை அழிச்சது. அப்போ அந்த ராஜா இப்படி பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்கிறதே விஸ்வாமித்ரர் மகாராஜாவுடைய சேனை பூரா அழிஞ்சுட்டு இருக்கிறது. அந்த சமயம் கோபம் கொண்டது. அப்ப விஸ்வாமித்ர மகாராஜா திருப்பி யுத்தம் பண்ண போறார். அதை பார்த்ததும் பூய ஏவாசிருஜத் கோபாச்சகான் யவன மிஸ்ரிதான், அதாவது சஸ்திரங்களை எல்லாம் அனுப்பி இவருடைய காமதேனு அம்மா மாதா உண்டாக்கின சேனைகள் எல்லாம் இல்லாம பண்றதுனால கோபம் வந்து யவனர்கள் சகர் அப்படிங்கிறவாள் எல்லாம் உண்டாக்கினவாள்லாம் நீதியோட யுத்தம் பண்ண மாட்டா, கண்டபடியா யுத்தம் பண்ணுவா. அவளுக்கு நியாயம் ஏது நீதி அப்படியெல்லாம் பார்க்க மாட்டா. அப்பேற்பட்ட யவனர்கள் சகர்கள் எல்லாம் உருவாக்கினாலாம் அதிவீரியசாலிகள். ஆனா அந்த யவனர்களும் சக்கரர்களாலையும் இந்த பூமி பூரா நிறைக்கப்பட்டுதான் காமதேனுவால. தீர்காசி பட்டசதரை ஹேமவர்ணாம்பராவிரதை நிர்தர்பம் தத்பலம் சர்வம் பிரதீப்தை இவ பாவகை, அதாவது பாவகம் அக்னி ஜுவாலைகள் மாதிரி அந்த வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாரையும் சுட்டெரிக்கும்படியாக, அக்னி எப்படி சுட்டெரிக்குமோ அதேபடியாக அங்க அந்த படர்கள் எல்லாம் யுத்தம் பண்ணின. தத்தோஸ்திராணி மகா தேஜா விஸ்வாமித்ரோ முமோச்ச விஸ்வாமித்ர மகாராஜா தன்னுடைய சைன்யங்கள் எல்லாம் இல்லாம அவரது தெரிஞ்சதும் அஸ்திரான்முமோச்ச பாணங்களை வர்ஷித்தாராம். அப்போ தன்னுடைய காமதேனுடைய சைன்யம் திருப்பி இல்லாம ஆயிட்டு இருக்கு. ஏன்னா விஸ்வாமித்ர ராஜாக்கும் க்ஷத்ரிய பலம் இருக்குமே இல்லையோ, அந்த க்ஷத்ரிய பலம் பலத்தினால யுத்தம் பண்றா, அப்படி இந்த சைன்யத்தை வசிஷ்டருடைய சைன்யத்தையும் இல்லாம பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே சதுஷ்பஞ்சாஷத் சர்கஹ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அதுக்கப்புறம் வசிஷ்ட முனிவரை பார்த்தார். காமதேனு யோகசக்தினால திருப்பி சிருஷ்டி பண்ண அப்படின்னு சொல்லி காமதேனு திருப்பி ஹும் காரம் போட்டு சீல் பாயக்கூடிய சூரிய சன்னிபர்களான காம்போஜர்கள் உள்ளவா உண்டாக்கினா காமதேனு. அவர்கள் ஆயுதபாணிகளாக பிளவர்களும் யவனர்களும் இப்படி சூரர்களும் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் யுத்தம் பண்றான். திருஷ்ட்வா நிஷோதிதம் சைன்யம் வசிஷ்டேர மகாத்மனா விஸ்வாமித்ர சுதானாம் தோ சதம் நானா வினா விதாயுதம். அந்த சமயம் விஸ்வாமித்ர மகாராஜாவுடைய சைன்யம் ஆனை அடக்கம் குதிரை அடக்கம் தேரடக்கம் எல்லாம் அழிஞ்சுது காமதேனுடைய படையினால. அந்த சமயம் விஸ்வாமித்ர சுதர்கள் பிள்ளைகள் 100 பேர் இருந்தா, அந்த 100 பேர் வசிஷ்ட மகர்ஷியை யுத்தம் பண்ண போனா. அந்த சமயம் வசிஷ்ட மகர்ஷி அவெல்லாம் இல்லாமட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹுங்காரம் போட்டு ஹுங்காரேனைவ தான் சர்வான் நிர்ததாஹமான் ரிஷி ஹுங்காரம் போட்டு அவளையெல்லாம் சுட்டை எரித்துட்டான். அந்த விஸ்வாமித்ர மகாராஜாவுடைய 100 பிள்ளைகளும் சாம்பல் ஆயிட்டா கண் முன்னாடி. அத பார்த்ததும் வசிஷ்ட முனிவரால பஸ்மீகிருதாக பஸ்மமாக்கப்பட்ட அந்த புத்திரர்களை பார்த்து ரொம்ப துக்கம் ஏற்படுறது விஸ்வாமித்ர மகாராஜாக்கு. தன்னுடைய சைன்யம் புத்திரர்கள் எல்லாம் இல்லாம எழுத்து, சைன்யம் இல்லாம எழுத்து, புத்திரவர்கள் இல்லாம எழுத்து, சப் பிரீட்டா சிந்தையா ஆவிஷ்டா அபவத்து, ஒரு லஜ்ஜை உண்டாவது, அப்பான துக்கத்துல மதிமறந்தவனாக ஆயிற்றார் விஸ்வாமித்ர ராஜா. சமுத்திரைவ நிர்வேகோ பக்னதம் ஸ்ரைவோரகாஹ உபரக்தைவாதித்யஹ சத்யோ நிஷ்பிரபதாங்கதஹ. எப்படி கடல் எல்லாம் ஓய்ந்து இருக்கிறத சாந்தமா இருக்குமோ அதே மாதிரி நிச்சலமா இருக்கு. சூரியனை வந்து உபரக்தா ஆதித்யா ராகுகிரஸ்தனான சூரியனை மாதிரி சோபையற்றவனாக பவித்தார் விஸ்வாமித்ர ராஜா. ஏன்னா தன்னுடைய புத்திரர்களும் கண் முன்னாடி பஸ்மமானா, அதுவும் 1-2 100 புத்திரர்கள். புதத் புத்திர பலோ தீனோ நூனபக்ஷைவத்விஜ ஏததற்போ ஹதோத்சாஹோ நிர்வேதம் சமபத்யதம். ஏக்கம் ஏற்படுறது, எப்படி ஒரு பட்சிக்கு சிறகு வந்து அறுக்கப்பட்டாச்சுன்னா எப்படி அது தவிக்குமோ அந்த தவிப்பு இந்த விஸ்வாமித்திர ராஜாக்கு ஏற்பட்டுதான். அப்படி என்ன பண்றா, அவருடைய ஒரே ஒரு புத்திரர் இந்த இவர் கூட வரலையாம், ராஜா ராஜா அதிகாரம் தான் பாத்துட்டு இருக்கணும் அப்படின்னு விட்டு அவரு புத்திரர திருப்பி ராஜா ராஜாவுடைய ராஜ்யத்திலே வச்சிருந்தா. திருப்பி ராஜ்யத்துக்கு போய் அந்த புத்திரனே நீயே பாத்துக்கோப்பா, இந்த ராஜ்யத்தை நான் வந்து தபஸ் பண்ண போறேன் என்று சொல்லி அந்த க்ஷணமே காட்டுக்கு போனாராம். சகத்வா ஹிமவத் பார்ஷ்வம் கிண்ணரோ ரக சேவிதம் மகாதேவ பிரசாதார்த்தம் தவஸ்தே பே மகா தபஹா தபஹா. அவர் கிண்ணரர்கள் உரகங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்க கூடின ஹிமாலயத்துல போய் மகாதேவ பிரசாதார்த்தம் மகாதேவனை குறித்து உக்ரமான நியமங்களையோட தபஸ் பண்ணினாராம். கேன சித்வத காலேன தேவேஷோ விருஷபத்வஜ தர்ஷயாமாச வரதா விஸ்வாமித்ரம் மகாபலம். அப்படி நிறைய நாள் தபஸ் பண்ண பண்ண அபீஷ்டதாதாவான பரமசிவர் காட்சி கொடுக்கிறாராம் அந்த விஸ்வாமித்ர மகாராஜாக்கு முன்னாடி பிரத்யட்சமாயிற்றார். கிமத்தம் தப்பியசே ராஜன் ப்ரூஹியத்தே விவக்ஷிதம் வரதோஸ்மி வரோயஸ்தே காங்கித சோபிதீயதாம். ராஜா, உன்னுடைய தபஸ்ல நான் ரொம்ப அபீஷ்டம், எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குப்பா, உனக்கு என்ன வரமானமோ கேட்டுக்கோ, நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல மகாதேவன் இப்படி சொன்னதும் தபஸ்வியான விஸ்வாமித்ர மகாராஜா பரமசிவன் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி கேட்டாராம். என்ன கேட்டார், யதி துஷ்டோ மகாதேவ தனுர்வேதோ மமானத சாங்கோ பாங்கோபனிஷதா சரஹஸ்யா பிரதீயதாம். பரிபாவனமா இருக்கக்கூடிய பிரவேஸ்வரா, உன்னுடைய பிரசாதத்துக்கு நான் காத்துருக்கேன், எனக்கு மம தனுர்வேதா ச ரகசியா தனுர்வேதம் வேதம் எனக்கு சொல்லித்தரணும், அதுல இருக்கக்கூடிய ரகசியம் அப்படிங்கிற உபனிஷத்தின் கூடின அங்கம் உபாங்கம் உபனிஷத் சாங்கோ பாங்கோபனிஷத சாங்கம் உபாங்கம் உபனிஷத்தெல்லாம் சேர்ந்தாப்புல இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லித்தரணும். யானி தேவேஷு சாஸ்திராணி தானவேஷு மகர்ஷிஷு கந்தர்வயக்ஷதக்ஷசு பிரதிபாந்து மமானக தவ பிரசாதாத் பவது தேவதேவ மமேப்சிதம். மேலும் அனகா அப்படின்னு பரமசிவரை கூப்பிட்டு தேவர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கக்கூடியவரே தேவதேவா தேவேஷு தானவேஷு தேவர்கள் பக்கத்திலையும் அசுரர்கள் பக்கத்திலையும் மகர்ஷிகள்டையும் கந்தர்வர்கள்டையும் யக்ஷர்கள்டையும் ராட்சசர்கள்டையும் இருக்கக்கூடிய என்னென்ன அஸ்திரங்கள் இருக்கோ அவர்கிட்ட அஸ்திரங்கள் இருக்குமே இல்லையோ, அந்தந்த அஸ்திரங்கள் எல்லாத்தையும் எனக்கு வசப்படணும், மம பிரதிபாந்து எனக்கு வசப்படணும், அவள்கிட்ட என்னெல்லாம் அஸ்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் எனக்கு வசப்படணும், இதுதான் என்னுடைய ஆசை, மம ஈப்சிதம் பவது என்னுடைய மனோரத்தத்தை பூர்த்தி பண்ணி தாங்கோ பரமேஸ்வரா அப்படின்னு சொல்ல தேவேசன் அதை கேட்டுட்டு ஏவம் அஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அருள் பண்ணி தேவலோகத்துக்கு கமித்தார். மேலும் என்னாச்சு, கிடைச்சு கொடுத்து பொதுவா வரம் கேட்டு தபஸெல்லாம் பண்ணி ரொம்ப சாத்விகமா இருந்து தபஸ்ஸம் பண்ணி வரம் கிடைச்சு கொடுத்துனா ஓகே, இதுக்கு மேல என்ன யாரும் ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படிங்கறதுனாலே அகங்காரம் வந்துடுமே, கூட பிறப்பாச்சு அகங்காரம், அகங்காரம் வந்துடுத்து அகங்காரம் மதி மறந்த அந்த விஸ்வாமித்ர ராஜா அஸ்திரங்களை எல்லாம் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷத்தோட திருப்பி என்ன பண்றார், எப்படி சமுத்திரம் எப்படி இருக்காராம், பர்வாணி சமுத்திரஹா அதாவது சமுத்திர மாட்டமா இப்படி அமாவாசை அன்னைக்கு சமுத்திரம் எப்படி அலைகள் அடிக்குமோ கரை தாண்டுமோ அதே மாதிரி வீரியத்தோட நேரா வசிஷ்ட முனிவர்கிட்ட போய் நிக்கிறார். ஏன்னா வசிஷ்ட முனிவரை இல்லாம பண்ணணும், அதுக்காகவே தான் அஸ்திர பிரயோகங்கள் எல்லாம் படிச்சிருக்கார், ரகசியம் படிச்சிருக்கார், பரமேஸ்வரர்கிட்ட தபஸ் பண்ணி வாங்கின வரம்லையோ, அப்ப முதல்ல வசிஷ்டரை இல்லாம பண்ணணும்னு நிச்சயம் பண்ணாராம். அப்படி நேரா அந்த ராஜா ஆசிரமத்துக்கு போய் தன்னுடைய அஸ்திரங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிரயோகிக்கிறார், அதெல்லாம் யூஸ் பண்ற அந்த அஸ்திரங்களுடைய மகிமையினால அந்த தபோவனம் இருக்கே தத்தபோவனம் சர்வம் நிர்தக்தும் அந்த தபோவனம் பூரா தகிக்கப்பட்டு கொடுத்து சுட்டு எரிக்கப்பட்டு கொடுத்து அந்த சமயம் உதீரியமானமத்ரம் தத் விஸ்வாமித்ரஸ்ய தீமதஹ தீமானான விஸ்வாமித்ர மகாராஜாவுடைய அந்த அஸ்திரத்தை எல்லாங்கையும் விட்டதுனால எப்படி சூரியன் மஞ்சு இருக்கலவா மஞ்சு சூரியன் பக்கத்துல மஞ்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி காதி புத்திரனான அந்த வசிஷ்டரை இல்லாம பண்ணணும் அப்படின்னு புறப்பட்டார். இதெல்லாம் பார்த்து வசிஷ்ட மகர்ஷியுடைய சிஷ்யர்கள் நிறைய அநேகம் பேர் இருக்காள், அவெல்லாம் நேரா போய் பல பல ரிஷிகள் எல்லாம் பயந்து வரச்சிண்டு பல திக்குக்கு நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சுட்டா. ஆயிரக்கணக்கான மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் பிராண பயத்தால நடுங்கி எடுத்து, நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் அல்லவா வசிஷ்டாசிரமம் எப்பேற்பட்டது அப்படின்னு வர்ணனை பார்த்திருந்தோம். அத்தனையும் ஆயிரக்கணக்கான ஜந்துக்கள் ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அங்க வசிச்சுண்டு தன்னுடைய பிராண ரக்ஷார்த்தமா இருந்துருக்கு. அவெல்லாம் பயந்து போய் ஓடுறா அங்கங்க, ஏன்னா தீ அளவோ அக்னி அளவோ எல்லாமே சுட்டுடுமே, அதனால பயந்து ஓடுறா. அப்போ இவெல்லாம் வசிஷ்ட முனிவர்கிட்ட வந்து சொல்றா, சொன்னதும் கவலைப்படாதீங்கோ, அவனை நான் அவனுடைய அகங்காரத்தை இல்லாம பண்றேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரரை பார்த்து கோபத்தோட ஆசிரமம் சிரசம்ருத்தம் எத்வினாசிதவானசி துராச்சாரோசி மூட தஸ்மாத்வம் ந பவிஷ்யசி. அநேக காலமா ஸ்ரத்தையோட வளர்த்து வந்திருக்க கூட சம்ருத்தம் ரொம்ப புஷ்டி ஏற்பட்ட இந்த ஆசிரமத்தை நீ இல்லாம பண்ணினேடா, விநாசித்தவான் அசி இல்லாம பண்ணினையே அப்படிங்கறதுனாலயும் உன்னுடைய துர் நடவடி, உன்னுடைய நடவடி சரியா தப்பா நடவடியா இருக்கு அப்படி இருக்கக்கூடியதுனாலயும் ஹே மூடா மூட புத்தே மூடா அப்படின்னு கூப்பிடுறா. அந்த காரணத்தினால நீ இப்போ தொன் நபவிஷ்யசி, நீ இருக்க போறதில்லை, உன்னுடைய ஜீவன் இல்லாம ஆக போறது அப்படின்னு கோபத்தோட சொல்றார். இப்படி சொல்லி வசிஷ்ட மகர்ஷி சொன்னதும் எப்படி இருந்துதான் விதூமகா காலாக்னி, இவ காலாக்னி புகையே இல்லாம காலாக்னி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துதான். கோபத்தினால துவரித கதி வேகத்துல உடனே தன்னுடைய யமதண்டத்தை எடுத்தார். யமதண்டம் மாதிரி இருக்கக்கூட தண்டு, ரிஷிகள்கிட்ட எல்லாம் ஒரு தண்டு இருக்குமே அது யமதண்டமா இருக்கா தென்படுறதா, ஏன்னா யமதண்டம்னா என்னது உயிரே எடுக்கக்கூடியது இல்லவா, அந்த யமதண்டம் மாதிரி சோபித்துதான் அவருடைய தண்டம். அதை வந்து ஓங்கிண்டு விஸ்வாமித்திரருடைய முன்னாடி வந்து நின்னார் வசிஷ்ட முனிவர் என்று சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவிய பாலகாண்டே பஞ்சவஞ்சாஷ சர்கஹ ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அப்ப என்னாச்சு, ஏவ முக்தோ வசிஷ்டேன விஸ்வாமித்ரோ மகாபலஹ ஆக்னேயமஸ்திரம் க்ஷிப்ய திஷ்டேதி ச அப்ரவீத். மகாசக்திமானான விஸ்வாமித்ரர் இந்த வசிஷ்ட முனிவர் இப்படி சொன்னதும் உடனே தன்னுடைய அக்னேய அஸ்திரத்தை கையில எடுத்துட்டு நில்லு நில்லு திஷ்ட திஷ்ட அங்க நில்லு அப்படின்னு கர்ஜனம் பண்றா. பிரம்மதண்டம் சமுட்சிப்ய காலதண்டம் இவா பரன் வசிஷ்டோ பகவான் குரோதா இதம் வசனம் அப்ரவி. வசிஷ்ட பகவான் தன்னுடைய காலதண்டம் மாதிரி இருக்கக்கூட பிரம்மதண்டத்தை எடுத்துட்டு கோபத்தோட சொன்னாராம். க்ஷத்ரபந்தோம் க்ஷத்ரபந்தோம், ஏன் க்ஷத்ரபந்தோ கூப்பிடுறா, க்ஷத்ரிய தர்மங்களை எல்லாம் ஒழுங்கா நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கல அப்படின்னா அவன் க்ஷத்ர வந்தோம், அதாவது க்ஷத்ரிய அதமன் அர்த்தம். அதனால அந்த வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்ர ராஜாவை பார்த்து சொல்றார், க்ஷத்ரபந்தோ ஸ்திதோ மேஷ யத்பலம் தத்விதர்ஷய நாசயாம் யத்யதே தர்ப்பம் சஸ்திரஸ்ய தவ காதிஜ. சத்ரபந்தோ க்ஷத்ரிய பந்தோ, இதா நான் உன்னை வந்து இல்லாம பண்றேன், என்னுடைய சக்தி எப்பேற்பட்டதுன்னு காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்றத, உன்னுடைய கொழுப்ப எல்லாம் இல்லாம பண்றதுண்டு அப்படின்னு சொல்லி, கொச்சதே க்ஷத்ரிய பலம் கொச்ச பிரம்மபலம் மகத்து பஷ்ய பிரம்மபலம் திவ்யம் மம க்ஷத்ரிய வம்சன. க்ஷத்ரிய குலத்திலேருந்து க்ஷத்ரிய குலத்தையே அபகீர்த்தி பண்ண கூடினாரே நீச்சா, க்ஷத்ரிய பலம் எங்கே இருக்கு, மகத்தான பிராமண பலம் எங்கே இருக்கு, தெய்வீகமான பிரம்மபலத்தை நீ பார்த்துக்கோ, இதா பார்த்துக்கோ, தஸ்யாஸ்திரம் காதிபுத்திரஸ்ய கோரமா க்னேயம் உத்யதம் பிரம்மதண்டேன தச்சாந்தம் அக்னேயர் வேகைவாம்பத. விஸ்வாமித்திரருடைய அந்த கோரமான ஆக்னேயஸ்திரம் போட்டதும் தன்னுடைய பிரம்மதண்டத்தால எப்படி இல்லாம பண்ணினார் அப்படின்னா, அக்னி ஜொலித்தன் இருக்கு அதுல ஜலத்தை விட்டா எப்படி இல்லாம ஆகும், அணையுமோ சமிக்குமோ, அதே மாதிரி விஸ்வாமித்திரருடைய அந்த ஆக்னேய அஸ்திரம் இந்த வசிஷ்டருடைய தண்டுனால சமித்துதான் ஒன்னும் இல்லாம ஆயிடுத்து ஆக்னேய அஸ்திரம். மேலும் விஸ்வாமித்திரம் கோபம் வந்துடுத்து, ஏன்னா ஆக்னேய அஸ்திரமே வசிஷ்டர் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு கோபம், இருக்கிற அஸ்திரத்தை எல்லாம் உபயோகம் பண்றார், என்னென்ன அஸ்திரம் சொல்றார், వారుణం చైవ రుద్రం చ ఐంద్రం పాశుపతం తథా ఐక్షికీం చ విజిక్షేప కుపితో గాధినందనః మానవం మోహనం చైవ గంధర్వం స్వాపనం తథా జుంబలం మాదనం చైవ సంతాప విలపాని చ శోషణం దారుణం చైవ వజ్రమత్రం సుదుర్జయం బ్రహ్మవాశం కాలవాశం వారుణం పాశమేవ చ పినాకస్త్రం చ దైదం శుక్తాదయ శని ఉభయ దండాస్త్రమత చైశాపం క్రౌంజవస్త్రం తదైవ చ నలమస్త్రంగల్ వరుణాస్త్రం రుద్రాస్త్రం ఇంద్ర సంబంధమైన ఐంద్రాస్త్రం పాశువదాస్త్రం ఐక్షీకాస్త్రం మానవాస్త్రం మోహనాస్త్రం గాంధర్వాస్త్రం తూగ్న వెక్కకూడిన స్వాపనాస్త్రం అడే కొట్టాయిపడకూడిన జృంభణాస్త్రం తపిక్కకూడిన సంతాపనాస్త్రం కష్టపడకూడిన విలాపనాస్త్రం వరట్టకూడిన శోషణాస్త్రం కుడిదాన ரொம்ப குடியதான தாருணாஸ்திரம் ஜெயிக்கவே முடியாத வஜ்ராஸ்திரம் பிரம்ம பாஷத்தை கால பாஷத்தை வருண பாஷத்தை இஷ்ட மாதிரி என்னதான் நடக்குமோ அதெல்லாம் பண்ணக்கூடிய பினாகாஸ்திரம் வரட்டக்கூடியதும் நினைக்கக்கூடியதுமான ரெண்டு விதத்துல இருக்கக்கூடிய தண்டாஸ்திரம் இடியாட்டமா இருக்கக்கூடிய பைசாசாஸ்திரம் கிரௌன் சாஸ்திரம் தர்ம சக்கரம் கால சக்கரம் விஷ்ணு சக்கரம் வாயவியாஸ்திரம் மதனாஸ்திரம் ஹயசிரசு அப்படிங்கிற அர்த்தத்தை பூர உபயோகம் பண்ணாராம். யாரு? விஸ்வாமித்ர ராஜா இருக்கக்கூடிய, அதாவது பிரவேசனிலேருந்து வர வாங்கியிருக்காரு இல்லையோ, தேவர்கள்ட்டையும் அசுரர்கள்ட்டையும் கந்தர்வர்கள்ட்டையும் யக்ஷர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய எல்லா அஸ்திரங்களும் எனக்கு வசமாகணும்னு, அந்த வசப்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா அஸ்திரத்தையும் ஒட்டுக்கா வசிஷ்ட முனிவருக்கு நேரா பிரயோகம் பண்றார். சக்தி துவயம் சிக்ஷேபா கங்காளம் மூசலம் ததா வைத்யாதனம் மகாஸ்திரம் ச காலாஸ்திரமசதாருணம் திரிசூலவஸ்தம் கோரம் ச காபாலமத கங்கணம். அதுபடி முடியலையாம், எத்தனை வேற இனியும் அஸ்திரங்கள், கங்காளாஸ்திரம் முசலாஸ்திரம் வித்யாதர சம்பந்தமான மகாஸ்திரம் கொடிய காலாஸ்திரம் கோரமான திரிசூலம் அப்படிங்கிற அஸ்திரம் காபாலாஸ்திரம் கங்கணாஸ்திரம் இதெல்லாம் பிரயோகம் பண்றார். இதெல்லாமே வசிஷ்டர்த்த ஒரு ஆச்சரியமாக எல்லாமே இல்லாம ஆயிடுதான். தானி சர்வாணி தண்டேன கிரசதே பிரம்மண சுதஹ தேஷு சாந்தேஷு பிரம்மாஸ்திரம் க்ஷிப்தவான் காதிநந்தனஹ. பிரம்மாவுடைய புத்திரனான வசிஷ்ட முனிவர் எல்லாமே தன்னுடைய தண்டுனால சாப்பிட்டுட்டாராம். ஆச்சரியமா இருக்கல்லவா? அதாவது விஸ்வாமித்ரர் இத்தனையும் அஸ்திரத்தை விடுறார், இந்த அஸ்திரம் எல்லாம் வசிஷ்டருடைய தண்டு சாப்பிட்டு விடுத்தான், அதாவது எல்லாமே ஒடுங்கி போயிடுத்து அந்த அஸ்திரத்துல. அப்போ எல்லாமே வீரியம் இல்லாம ஆயிடுத்து. லாஸ்ட்ல பிரம்மாஸ்திரம் க்ஷிப்தவான், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். தஸ்திரம் உத்யதம் திருஷ்ட்வா தேவா சாகிம் புரோகமாக தேவர்ஷயஸ்த சம்பிராந்தா கந்தர்வா சமஹோரகாக. அக்னி முன்பா இருக்கக்கூடிய, அக்னி முன்னாடி இருக்கக்கூடிய தேவர்கள், மகாபன்ன சீதரர்களான கந்தர்வர்கள், தேவர்ஷிகள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா மனசு அப்படியே என்ன சொல்லுவா, முள் முனையில நிக்கக்கூடிய மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்கா, என்ன ஆகும் என்ன ஆகும். அதாவது பிரம்மாஸ்திரத்தையே பிரயோகம் பண்ணிவிட்டா. பிரம்மாஸ்திரம் வந்து என்னது, மூணு உலகத்தையுமே இல்லாம பண்ணிடும் யாரு உபயோகம் பண்ணாலும் சரி, அப்பேற்பட்ட அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். இப்படி பார்த்துட்டு இருக்கா எல்லாரும், என்ன ஆகிட போறது, நம்மளுக்கு எல்லாம் கஷ்டமாயிடுமே, மூணு உலகம் நடுங்கெடுத்து இத பார்த்ததும். தலப்பியஸ்திரம் மகாகோரம் பிராமம் பிராமேன தேஜச வசிஷ்டோ கிரசதே சர்வம் பிரம்மதண்டேன ராகவ ராமா. என்ன சிரிமோ, மகத்தான வீரத்தோட இருக்கக்கூட பிரம்மாஸ்திரத்தை அந்த அனுப்பினதும் தன்னுடைய வசிஷ்ட முனிவருடைய பிரம்மதண்டம் அப்படியே விழுங்கி விடுத்து, கிரசதே அப்படியே முழுங்கி விடுத்துதான், சாப்பிடறதுன்னு சொல்லலை, அப்படியே விழுங்கி விடுத்து. பிரம்மாஸ்திரம் கிரசமானசிய வசிஷ்டசிய மகாத்மன திரைலோக்கிய மோகனம் ரௌதம் ரூபமாசே சுதாரணம். பிரம்மாஸ்திரத்தை விழுங்கினதான மகாத்மாவுடைய வசிஷ்ட மகர்ஷியுடைய ரூபம் அதை வந்து பார்த்து மூணு லோகம் அப்படியே பிரமிச்சுன்னு இருக்கிறதாம். திரைலோக்கிய மோகனம் ஆசிதா, வாஹா என்னடா இது, அப்பேற்பட்ட பிரம்மாஸ்திரத்தையே வசிஷ்டருடைய தண்டு சாட்டு எடுத்தே விழுங்கி விடுத்தே, இது என்னடா ஆச்சரியம் அப்படின்னு பிரமிச்சுன்னு இருக்கா. ரோம கூபேஷு சர்வேஷு வசிஷ்டசிய மகாத்மனஹ மரீச்சை இவ நிஷ்பேது அக்னேர் தூமா குலார்ச்சிஷ. மகாத்மாவான வசிஷ்ட முனிவருடைய எல்லா ரோமங்கள் எல்லாம் தீப்பொறியாட்டமா எழுந்து நிக்கிறதாம், அக்னி மாதிரி ஜுலித்துதான் அந்த வசிஷ்ட முனிவருடைய கையில இருக்கக்கூட முடிகள் கூட. அப்படின்னா என்ன அர்த்தம், அக்னி ஆட்டமா ஜுலிக்கிறார் வசிஷ்ட முனிவர். அப்படி வசிஷ்டர் முனிவருடைய கையில இருக்கக்கூடிய அந்த ஹேமதண்டம் எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு அக்னி ஆட்டமா தான் இருக்கானா, புகை இல்லாத காலாக்னி அல்லவா. அக்னி காலாக்னிக்கு எப்படி புகை இருக்கும், சாதா அக்னி மூட்டுறத புகை வரும், காலாக்னிக்கு எங்க புகை. அப்படி அந்த காலாக்னி ஆட்டமா அந்த தண்டு ஜுவலித்துன்னு இருக்க அந்த சமயம் முனிஸ்ரேஷ்டர்கள் எல்லாம் வசிஷ்ட முனிவர்கிட்ட வந்து அவரை கொண்டாடினார்கள். பிரம்மந்தே பலம் அமோகம், பிரம்ம தேஜஸா இருக்க கூடவரே, உங்களுடைய பலம் உங்களுடைய சக்தி வந்து எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி, உங்களுடைய சக்தி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் உபயோகப்படப்படாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேண்டா வைத்து சாந்தமா அவங்க சாந்தமா அவங்க எப்படி நிருசிம்ஹர் வந்து பிரகலாதனுக்காக பக்த பிரகலாதருக்காக அவதாரம் பண்ணி கோரமா இருந்தாலோ கோபத்தை அடக்கம் முடியாம இருந்தாரோ அந்த சமயம் பிரகலாத பகவான் தானே ஸ்துதி பண்ணி சாந்தமாக்குறார். அதே மாதிரி இருக்கக்கூடிய உக்ரமான கோபமா வசிஷ்ட முனிவருக்கு. அப்ப அவருடைய கோபத்தை அடக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாரும் வந்து விட்டா திரண்டி விட்டா. முனிவரே தாரைய தேஜசி, உங்களுடைய ஜுவாலாமயமான விளங்கக்கூடிய தேஜஸை கொஞ்சம் ஒதுக்கின்னு சாந்தமாகுங்கோ, உங்களுடைய திருவள்ளம் சாந்தமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண முனிவர்கள் எல்லாம் உத்தமான இருக்கக்கூடிய அந்த விஸ்வாமித்திரர் இதெல்லாம் பார்த்தப்போ அவரும் பயந்தவராயிட்டார். முனிவர்கள் எல்லாம் கேட்டபடி மகா தேஜஸ்வியும் தப்போ நிதியுமா இருக்கக்கூடிய அந்த வசிஷ்ட முனிவர் சாந்தமா ஆயிற்றார் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர ராஜாக்கும் கர்வம் அடங்கிட்டு, அதற்குதானே வசிஷ்ட முனிவர் பேர்பட்ட கோபம் கொண்டார். விஸ்வாமித்ரோ விநிகரோ வினிஸ்வசித்யேதம் அப்ரவீத், கர்வத்தை அழிந்தவனாக பெரிய தீர்க்க சுவாசம் வினிஸ்வசிய, அதாவது படப்படப்படனாலும் சண்டைண்டான் இருக்கு, ரொம்ப கோபத்தோட வார்த்தைகள் தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நிறுத்தினா அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுவோமே. அதே மாதிரி விஸ்வாமித்திரருக்கு ஒரு போன உயிர் திரும்பி வந்துதான், அப்படி ஒரு பெரிய தீர்க்கமான சுவாசத்தை விட்டுட்டு சொன்னார். என்ன சொல்றார், திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோபலம் பலம் ஏகேன பிரம்மதண்டேன சர்வ அஸ்திராணி ஹதானிமே. ஆஹா ஆஹா, ஒரே ஒரு பிரம்மதண்டத்தால என்னுடைய சகல அஸ்திரங்களையும் இல்லாம பண்ணினவரே. க்ஷத்ரிய பலம் துச்சம், திக்பலம் அதாவது க்ஷத்ரிய பலம் அப்படிங்கிறது ரொம்ப நிசாரமானது. எதை பார்க்கறத, பிராமணியனுடைய பலத்தை பார்க்கறத க்ஷத்ரிய பலம் கம்மிதான் அப்படின்னு இஷ்ட சித்தியை கொடுக்கக்கூடியது பிராமண பலம் என்று நான் புரிந்திருந்தேன். ததேத சமவேக்ஷியாஹம் பிரசன்னேந்திரியமானசஹ தபோ மகத் சமாஸ்தாஸ்ய யத்வை பிரம்மத்வரோ த்வகாரகம். இந்த பிரம்மண்ய மகத்துவத்தை பிரத்யட்சமா நான் பார்த்தேன், அதனால என்னுடைய இந்திரியங்களை எல்லாம் அடக்கி பிரசாந்த சித்தமாக வைத்துண்டு பிராமண்யத்தை அடையறதுக்காக மகத்தான தபஸை மேற்கொண்டு நான் பண்ண போறேன் அப்படின்னு உத்தரவு வாங்கி கிளம்புறாராம் திருப்பி தபஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த சங்கம் பூர்த்தி. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவியே பாலகாண்டே ஷட் பஞ்சாஷத் சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேற்கொண்டு 57வது சர்க்கம். இதுல என்ன வருது, இவர் தபஸ் பண்ண போறார். தரசந்தப்த ஹ்ருதயஹ ஸ்மரன் நிக்ரஹமாத்மனஹ வினிஷ்வஸ்ய வினிஷ்வஸ்ய கிருதவைரோ மகாத்மனா. அப்போ ராமா என்னாச்சு, மகா தபஸ்வியான விஸ்வாமித்திரர் அந்த மகாத்மா அபமானம் அவருக்கு வந்துடுத்தே, வசிஷ்ட முனிவர் முன்னாடி தன்னுடைய அஸ்திரங்கள் எல்லாம் இல்லாம ஆயிடுத்தே, வலாண்டு தபஸ் பண்ணி அஸ்திரங்களை எல்லாம் வரம் வாங்கிட்டு அங்க போய் அவரை இல்லாம பண்ணலாம் பார்த்தா முடியல, அதனால அபமானம் ஆயிடுத்து. அதை நினைத்து மனசுல அப்படியே சஞ்சலம் ஏற்பட்டு தீர்க்க சுவாசம் விட்டுண்டு தட்சிண திக்குக்கு போய் அங்க கடினமான தபஸ் பண்றார் விஸ்வாமித்திர ராஜா. பலமூலாசனோதாந்த சகார பரமம் தப அதாசி ஜக்னிரே புத்திராஹ சத்ய தர்ம பராயணாஹ ஹவிஷ்யந்தோ மதுஷ்யந்தோ திருடநேத்ரோ மகாரத. என்னது, பலமூலங்களை சாப்பிட்டுண்டு மனசை நிகிரகம் பண்ணிண்டு, தாந்தகா மனசை இல்லாம அதாவது அடக்கிண்டு அத்தியுக்ரமான தபஸ் பண்ணினாராம். அதுக்கு நடுவுல தபஸ் பண்றத இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற காலம் பல காலங்கள் தபஸ் பண்றாரு. அதுக்கு நடுவுல அவர்களுக்கு புத்திரன் உண்டானார்கள். அதாவது எப்படி தபஸ் பண்றதுன்னா கண்ணை மூடினு தியானம் பண்றது மட்டும் கிடையாது, நிஷ்டையோட இருந்துட்டு அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு பகவத் பிரீத்தமாக பகவத் அனுகூலமாக வாழ்க்கையை நடத்தினாலே அதுவும் தபஸ் தான். அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு நாலு புத்திரர்கள் உண்டானார்கள். யாரெல்லாம்? ஹவிஷ்யந்தன், ஹவிஷ்யந்தன், மதுஷ்யந்தன், திருடநேற்றன், மகாரதன் அப்படின்னு நாலு சத்திய தர்ம தர்மத்துல சத்தியத்திலையும் தர்மத்திலையும் ஆசை இருக்கக்கூடியன, சத்திய தர்ம பராயணாக புத்திரா அப்படின்னு சொல்றான். சத்தியத்திலையும் தர்மத்திலையும் ஆசை இருக்கக்கூடிய புத்திரர்கள் பிறந்தார்கள் இவருக்கு. பூர்ணே வர்ஷ சஹஸ்ரே தூ பிரம்மா லோக பிதாமஹ அப்ரவீம் மதுரம் வாக்கியம் விஸ்வாமித்ரம் தபோதனம். ஆயிரம் வருஷங்கள் ஆயிரம் ஆண்டுகள் பின்னிட்டு பிறகு லோகத்துக்கெல்லாம் அப்பாவான பிதாமகனான பிரம்மதேவர் அந்த தபஸுக்கு வரம் கொடுக்கறதுக்காக விஸ்வாமித்ரரை பார்த்து சொன்னார். ஜிதாராஜ ரிஷி லோகஸ்தே தபசா குஷிகாத்மஜ அனேன தபசா துவாம் ஹி ராஜ ரிஷி ரிதிவித்தஹே குஷிகசுதா. யார் விஸ்வாமித்ர ராஜாவ சொல்றா, நீ தபசு பண்ணிருக்கை, நீ வந்து ராஜ ரிஷிகளுடைய லோகத்தையே ஜெயிச்சிருக்காய் இந்த தபஸ்னால. ராஜ ரிஷி லோகாக ஜிதாக, ராஜரிஷி லோகத்திலேயே ஜெயித்திருக்காய், அதே மாதிரி உன்னுடைய தபஸ்னால நீ ராஜரிஷி ஆயிட்டாய்ப்பா அப்படின்னு தான் நான் நினைச்சிருக்கேன். இதி ஹி வித்மஹே, அதுதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏமமுக்த்வா மகா தேஜா ஜகாம சக தெய்வதைஹி த்ரிவிஷ்டபம் பிரம்மலோகம் தேவானாம் பரமேஸ்வர மகா தேஜஸ்வியான பிரம்மதேவர் இப்படி அருள் பண்ணதும் தேவர்கள் கூட தேவகாரியார்த்தமா சொர்க்கம் வழியா பிரம்மலோகத்துக்கு எழுந்தருளினார். அதாவது பிரம்மதேவர் வந்து விஸ்வாமித்திர பார்த்தார், பார்த்து சொல்றார், நீ உன்னுடைய தபஸ்னாலேயே ராஜ ரிஷிகளுடைய லோகத்தை ஜெயித்திருக்காய், நீ ராஜரிஷி ஆயிட்டாய்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் பிரம்மலோகத்துக்கு கிளம்பினார். விஸ்வாமித்ரோ விதச்சுத்வாஹ்யா கிஞ்சித வாங்முக துக்கேன மகதாவிஷ்ட சமன்யுரிதம் அப்ரவீத். இப்படி விஸ்வாமித்திர யோசிச்சுட்டே இருக்கார். அதை கேட்டுட்டு லஜ்ஜை ஏற்படுறதுதான், துக்கமும் ஏற்படுறது, மனோவேதனை ஏற்படுறது. அதனால கோபம், திருப்பி கோபம் வந்துட்டு எதற்காக கோபம்னு சொல்றான். தபஸ்ச சுமஹத்தப்தம் ராஜர்ஷி இமாம் விதுஹு தேவா சர்வஷிகனா சர்வே நாஸ்தி மன்யே தபஃபலம். இத்தனை பெரிய அதிகோரமான தபஸ் பண்ணப்பட்டுட்டும் ஏதோ சாதாரண ரிஷிகணங்கள் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ராஜர்ஷி ஆகும் அப்படின்னு சொல்றாளே, அது போராது எனக்கு, நான் பண்ணின தபஸுக்கு உண்டான பலம் எனக்கு ஏற்படலையே அப்படின்னு எனக்கு தோணுறது, அதனால துக்கமா. அதாவது இப்ப ஏதாவது ஒரு இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறோம், 100 out of 100 வாங்கணும் அப்படின்னு படிக்கிறோம், ஆனா ஏதோ 99 கிடைச்சு விடுது, அதனால ரொம்ப அழுமே, நல்லா படிக்கிறவா ஒரு மார்க் போயிடுதே ஒரு மார்க் போயிடுதே அப்படின்னு அது மாதிரி இருக்கு இவர் துக்கப்படுறது இந்த கட்டத்துல. அதெல்லாம் சமயம் இல்லவா, ஒரு காலம் ஒவ்வொருத்தருக்கும். விஸ்வாமித்திரருக்கு துக்கம் ஏற்படுறது சாதா ரிஷிகணங்களுடைய தேவரிஷி அப்படின்னு சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தோணுறது, அதனால துக்கமா. அப்போ என்ன பண்ற, ரொம்ப ஆவேசமா ரோஷேன, ரோஷத்தினால கோபமும் ரோஷமும் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த மகா தபஸ்வி மேல்படி தர்மத்தை தர்மாத்மா தர்மத்திலேயே ரொம்ப திருடமா இருந்து பரிபூர்ணமான சாந்தத்தையோட மூணு உலகத்தையும் விரைக்கும்படியாக ஒரு தபஸ் பண்ணாராம், திருப்பி தபஸ் பண்றாராம். போராது எனக்கு மேற்கொண்ட சக்திவானம் அப்படிங்கறதுனால பெரிய பெரும் தபசு, எல்லாரும் ஸ்தம்பிச்சு நிக்க கூடின தபசு. ஏதஸ்மின் ஏவ காலே தோ சத்யவாதி ஜிதேந்திரியஹ த்ரிசங்குரிதி விக்யாத இக்ஷ்வாகு குலகண்டஹ. இவரை வந்து விஸ்வாமித்ர ராஜா வந்து திருப்பி தபஸ் பண்றாரு இல்லையோ, அந்த காலத்துல ஒரு விஷயம் நடந்தது. என்ன விஷயம்? இந்த காலத்துலதான் இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவரான சத்தியசந்தனுமான இந்திரியங்களையே ஜெயித்தவனுமான மூணு உலகத்திலையும் பிரசித்தியாந்த த்ரிசங்கு அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார் பாராமா. இவர் தபஸ் பண்ற காலத்துல த்ரிசங்கு அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒரு ஆசை இருந்தான் அந்த ராஜாக்கு. என்ன ஆசைனா, பரமாம் கதின் ச சரீரன கச்சேயம், பரமமான கதியை அல்லவா ஸ்வர்கலோகத்துக்கு தேகத்தோட போனான். எப்பவுமே தேகம் விட்டு தானே நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். ஆனா இவருக்கு ஆசை என்னன்னா தன்னுடைய இதே தேகத்தோடையே ஸ்வசரீரத்தோடையே அந்த சொர்க்கத்தை அடையணும்னு ஒரு ஆசை. அதுக்காக ஒரு யாகம் பண்ணணும்னு ஒரு யோசனை வந்துதான் இந்த த்ரிசங்கு அப்படிங்கிற ராஜாக்கு. அப்ப என்னாச்சு, நேரா போய் இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர் அல்லவோ இந்த த்ரிசங்கு. அப்ப இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய வாத்தியார் யாரு, வசிஷ்ட முனிவர். அப்ப வசிஷ்ட முனிவர்கிட்ட போய் குருவான வசிஷ்ட மகர்ஷியை அழைச்சுண்டு வந்து தன்னுடைய ஆசையை, தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையை அவர்கிட்ட சொன்னார், தெரிவித்தார். அப்ப என்ன அவரது வசிஷ்ட முனிவர் இது பார்த்துட்டு என்ன சொல்றார், அசக்கியம் இது சாப்பியோ வசிஷ்டே நமஹாத்மனா, அசக்கியம், இது வந்து அசாத்தியமாக்கும், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். அதாவது என்ன, இவருடைய ஆசை என்னவா இருந்தது, தன்னுடைய சரீரத்தோடவே உடலோடவே சொர்க்கத்திலே அணையணும் அப்படிங்கிற ஆசை, அதுக்காக ஒரு யாகம் பண்ணணும், அதுக்கு வசிஷ்ட முனிவர் குருவான வசிஷ்ட முனிவரை பண்ணி தாங்கோ அப்படின்னு விண்ணப்பிக்கிறது அசாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டார். இது வந்து சொன்னதும் அவர் வந்து வசிஷ்ட முனிவர் தபஸ் பண்ண போயிட்டார். இவர் வந்து அப்படியே யோசிக்கிறார், வசிஷ்ட முனிவர் இல்லாட்டா என்ன, அவருடைய குழந்தைகள் இருக்காளே அவரை போய் முன்னிட்டு, அந்த குழந்தைகளை குரு புத்திரர்களை போய் முன்னிட்டு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் தபஸ் பண்றதுக்காக வசிஷ்ட முனிவர் போன சமயம் அவருடைய புத்திரர்கள்ட்ட போறாராம். போய் அங்க போய் பார்த்து சொல்றார், த்ரிசங்கு சுமஹா தேஜாஹ சதம் பரம பாஸ்வரம் வாசிஷ்டான் சந்ததர்ஷாத தப்யமானான் யசஸ்வினஹா, மகா தேஜஸ்வியான த்ரிசங்கு மகாராஜா அந்த புத்திரர்களை போத்து போய் பார்த்து, எத்தனை பேர்னா 100 வேணா, சதம் சந்ததர்ஷ, அந்த வசிஷ்ட முனிவருடைய புத்திரன் 100 பேர், 100 பேரையும் பார்த்து மகாத்மாவான அந்த குரு புத்திரர்களை நமஸ்காரம் பண்ணி வணங்கி கைய பூப்பின்னு சின்னதா ஹரியா கிஞ்சது லஜ்ஜையோட முகத்தை தாழ்த்திண்டு தலை குனித்துண்டு அவளை பார்த்து ஒண்ணு சொன்னாராம். என்ன சொன்னார், சரணம் வஹ பிரபத்யேஹம் சரண்யான் சரணாகதஹ பிரத்யாக்யாதோஸ்மி பத்ரம் வஹ வசிஷ்டே நமஹாத்மனா. நான் வந்து மகாத்மாவுடைய வசிஷ்ட குருவ குருட்ட நான் போய் சொன்னேன். அப்ப வசிஷ்ட முனிவர் என்ன சொன்னார், முடியாது அப்படின்னுட்டார். அதனால நான் சரணார்த்தியா இருக்கேன், சரணாகதா சரணம் என்று அவே சரணம் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டு வரேன். வேற யாரு இருக்கா, வசிஷ்ட முனிவர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் புத்திரர்கள் நீங்க தானே எனக்கு கதி, வேற யாரு எனக்கு கதி, அதனால உங்கள்கிட்ட வந்து முறையிடுறேன். எஷ்டு காமோ மகாயஜம் ததனர்ஞாதும் அர்ஹத குரு புத்ரானஹம் சர்வான் நமஸ்கிருத்ய பிரசாதயேம். அப்போ நான் வந்து உங்களுடைய ஆச்சாரிய புத்திரர்களை வணங்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இந்த மகாயாகத்தை நீங்கள் பண்ணி தரணும், முன்னிறுத்தி பண்ணி தரணும், எனக்கு இந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சிரசுனால வணங்கி நமஸ்காரம் பண்ணி, யாகத்துல நீங்கள்லாம் இருக்கையில எனக்கு என்னுடைய அபிஷ்ட சித்திகள் எல்லாம் சுத்தையோட பார்த்து என்னை சொர்க்கத்துக்கு சரீரத்தோட என்னுடைய சொர்க்கத்துக்கு அடைய வைக்க முடியறதுக்கு உங்களாலதான் முடியும், அதனால உங்களுடைய மனசு இறங்கி எனக்கு இது பண்ணி தரணும், உங்களை விட்டு எனக்கு வேற எந்த நிவர்த்தி எந்த வழியும் காண்றதில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி, நீங்க தான் என்னுடைய தெய்வம், தஸ்மாத் அனந்தரம் சர்வே பவந்தோ தெய்வத்தம்மம், உங்களுடைய திருவடியை பிடிச்சிருந்து நீங்க தான் என்னுடைய தெய்வம், இதுக்கு என்னுடைய வழி காட்டுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே சப்த பஞ்சாசத் சர்க்கஹ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேல்கண்டு இதெல்லாம் கேட்டால் இல்லையோ வசிஷ்ட புத்திரர்களான அவர்கள் 100 பேர் கேட்கிறா, கேட்டு அவளுக்கு கோபம் வந்துடுதான். ரிஷி புத்திர சதம் ராம ராஜா நம்மிதம் அப்ரவீத் குரோத சமன்விதம், கோபம் கொண்டு அந்த ரிஷி புத்திரர்கள் 100 பேரும் ராஜாவட்ட பார்த்து சொல்றா, என்ன சொல்றா, பிரத்யக்யாதோ பிரத்யாக்யாதோ ஹி துர்புத்தே குருணா சத்யவாதினா தம் கதம் சமதிக்ரம்ய சாகாந்தரமுபே இவான். ஹே மூடா துர்புத்தியுள்ளானே, சத்தியசந்தாவா சத்தியசந்தனான என்னுடைய அப்பா, எங்களுடைய அப்பாவே முடியாது சொன்ன பிறகு அதை வந்து நிராகரிக்கிற மாதிரி அல்லவோ, நீ அதை மதிக்காம எங்கள்கிட்ட வந்து கேக்குறது நீ குருவை நிந்தனை பண்றதுக்கு சமம் அல்லவோ, இப்படி வந்து நீ ஏன் முயற்சி பண்றாய், இக்ஷ்வாகூணாம் ஹி சர்வேஷாம் புரோதா பரமாகதிஹி ந சாதிக்ரமிதும் சக்யம் வசனம் சத்யவாதினஹ, இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்துண்டு இருக்கக்கூடிய அவர் இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த எல்லாருக்கும் ஆச்சாரியனா இருக்கக்கூடியது அத்யுத்கிருஷ்டமான ஆசிரியம் அப்படிங்கறது வசிஷ்ட முனிவர் தான். அவரே சொன்னதுக்கு பிறகு நீ அவருடைய வார்த்தையை மீறலாமோ, அதிக்கிரமித்தும் நீ மீறி இருக்காய், நீ மீறப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அசக்கியமிதி புரோவாச, அசக்கியமிதி சௌவாச வசிஷ்டோ பகவான் ரிஷி. அசக்கியம் என்று சொல்லிட்டாரு வசிஷ்ட முனிவர், யாகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரே. அப்படி வசிஷ்ட முனிவரே சொல்லும் பொழுது எங்களால எப்படி பண்ண முடியும், எங்களுக்கு எப்படி சக்தி இருக்கும்? பாலிசஸ்தம் சிரேஷ்ட, குழந்தையாட்டமா நீ கேக்கறே, அடம் பிடிக்கவே குழந்தையாட்டமா, அப்படி இருக்கக்கூட பாலிஷஹா மகா வித்யான் நீ அப்படின்னு சொல்ற முட்டாள் தான் நீ. இப்படி பண்ணாம திருப்பி உன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி கிளம்பு. மூணு உலகத்திலையும் யாராலையும் யாகம் பண்ண முடியாது, வசிஷ்டா முடியாதுன்னு சொல்லிட்டாருமா, வேற யாராலையும் பண்ண முடியாது. அப்படி நாங்கள் பண்ணினாலும் அது அவருக்கு அவமானம் வருத்தறதல்லவோ, அவமானம் கர்த்தும் வயம் கதம் சக்கியாமையே, நாங்கள் பண்ணினோம்னா அப்பாவை மீறி புத்திரர்கள் பண்ணினோம்னு சொல்லி எங்களுக்கு அவமானம் அல்லவோ, அது அப்பாவுக்கே அவமானம். அப்படி அப்பாவுக்கு அவமானம் சேர்க்க முடியாத நீ எங்க ஏன் எங்கிட்ட வந்து கேக்குறேன் அப்படின்னு எல்லாம் கோபத்தோட சொல்லி இவாளுடைய வார்த்தையை கேட்டதும் இவர் வந்து திருப்பி சொல்ற, விஸ்வாமித்ர ராஜா சொல்ற, பிரத்யாக்யாதோ வசிஷ்டேன குரு புத்திரைஸ்ததைவச அந்யாங்கதிம் கவிஷ்யாமி ஸ்வஸ்திவோஸ்து தபோதனாஹ. இதெல்லாம் கேட்டு என்னடா இவா இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட வஹா சுஸ்தி அஸ்து, நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது வரட்டும் அப்படின்னு நூறு புத்திரர்களை பார்த்து விஸ்வாமித்திரர் சொல்லி திருப்பி சொல்றார், அந்யாம் கதிம் கமிஷ்யாமி, நான் வேற இடத்து பாத்துக்கிறேன். அதாவது அவள்கிட்டயே பார்க்க சொல்றா, அப்படி சொல்லலாமோ? இப்போ ஒரு ஆத்துக்கு வாத்தியார கூப்பிட்டுட்டு இல்லையே வர முடியாது, இதாக்க ஒரு விஷயம் பண்ணணும், இல்ல பண்ணப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கானா, சரி நீங்க பண்ணண்டா நான் வேற ஆளை பாத்துக்கிறேன்னு அவள்கிட்டயே சொல்லலாமோ? பண்ணவும் கூடாது சொல்லவும் கூடாது, சொல்றது அதை விட பாவம் இல்லையோ? அப்படி இவா இவர் இவர்கள் முகத்தை பார்த்தே சொல்றார், அந்யாம் கதி கமிஷ்யாமி, நான் இன்னொரு ஆசிரியத்தை தேடிக்கிறேன், கதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு கோபம் வந்துடுத்து. ஒரு பாம்புல பாம்புடைய பல் எடுத்து விட்டா அத்தனை வலிக்குமே, அது மாதிரி கோபம் கொண்டு அவா சபிக்கிறாளாம். என்ன சபித்தார்? ஷேபு பரம சம்கிருத்தாக சண்டாளத்வம் கமிஷ்யசீம், அவ்வளவு கோபம் வந்து நீ சண்டாளனாக கடவை அப்படின்னு சபித்தார். நீ ராஜா அப்படிங்கிற அகங்காரம் தானேடானுக்கு நீ சண்டாளனாக ஆகுது. ஏவ முக்துவா மகாத்மானஹா விவிஷஸ்தோஸ்துவமாஷ்ரம், இப்படி சொல்லி ஆசிரமத்துக்கு திருப்பி அந்த மகாத்மாக்கள் எல்லாருமா கிளம்பினான். அத்தராத்திரியாம் வித்தீயதாயாம் ராஜா சண்டாளதாங்கதஹ நீல வஸ்திர தரோ நீலஹ ஆயசாபரணோ பவத். அப்ப அந்த ராத்திரி ராஜா வந்து தன்னுடைய கொட்டாரத்துல போய் அரண்மனையில போய் படுத்திருந்தார். படுத்துன்றதும் சட்டுன்னு சண்டாள அவஸ்தையை வந்து கொடுத்து, அதாவது சண்டாளனாக ஆகுனா பிறப்பி இல்லல்ல அந்த அவஸ்தை, சண்டாளனுடைய அவஸ்தை, அது என்ன அவஸ்தை அப்படின்னு சொல்றான். இதுலயே சொல்றான் எப்படி நீலகான் அப்படியே நீல நிறம் இல்லைன்னா கருத்த நிறம் மேனியோட நீல வஸ்திர தரகா கருத்த வேஷ்டிய கட்டியண்டு மூர்தஜகா மொட்டத்தலையனாக சித்திய மால்யாங்கராக இந்த பஸ்மம் எல்லாம் போட்டுண்டு இரும்பு பண்டங்களை எல்லாம் போட்டுண்டு இருக்கக்கூடியவனாக தம் திருஷ்வா மந்திரின சர்வே திக்வா சண்டாள ரூபினம், இப்படி சண்டாள ரூபம் அல்லவோ அவனுடையது, அந்த யாரோடது விஸ்வாமித்ர ராஜாவுடைய ரூபம். இத பார்த்ததும் அங்க இருக்கக்கூடிய பௌரர்கள் இருக்காளே, அங்க இருக்கக்கூடிய ஜனவாசிகள் எல்லாம் இருக்காளே, மந்திரிகள் எல்லாம், யார் இந்த ராஜாவுடைய இடத்துல ஒரு சண்டாளன் படுத்துட்டு இருக்கானே அப்படின்னு அவ அந்த சண்டாளனை அதாவது விஸ்வாமித்ர ராஜாவை தூக்கி வெளியில் ஆக்கினான். ஏகோ ஹி ராஜா காஹுஸ்த ஜகாம பரமாத்மவான் தஹ்யமானோ திவாராத்திரம் விஸ்வாமித்ரம் தபோதனம். அப்ப அந்த ராஜா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இப்படி சண்டாள அவஸ்தை ஏற்பட்டு கொடுத்து எனக்கு அப்படின்னு சங்கடத்தினால நேரா போய் விஸ்வாமித்ரர் முனிவருடைய பாதத்துல சரணம் அடைஞ்சா. விஸ்வாமித்ரஸ்ததம் திருஷ்ட்வா ராஜானம் விபலீகிருதம் சண்டாள ரூபினம் ராம முனி காருண்யமாகதஹ. கஷமிக்கணும், திரிசங்கு அப்படிங்கிற ராஜா அல்லவா, அவர் தானே சண்டாள வேஷம் சண்டாள அவஸ்தை அடைஞ்சார். அந்த திரிசங்கு ராஜா வந்து விஸ்வாமித்ர முனிவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி என்ன வந்து நான் ராஜாவா இருந்தேன், இப்படி சண்டால அவஸ்தை அடைஞ்சு விட்டேன், நான் உங்களை சரணம் அடைஞ்சிருக்கேன், என்னுடைய இந்த சாபத்திலேருந்து இந்த சண்டாலத்த அவஸ்தையிலேருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ண ராஜாக்கு ராஜாட்ட கருணை வந்து விஸ்வாமித்ர முனிவர் சொல்றார், கிமாகமன காரியம் தே ராஜபுத்திர மகாயசஹ அயோத்யாதிபதே வீர சாவா சண்டாலதாங்கத. ராஜாவா இருக்கக்கூடிய நீங்கள், திரிசங்கு ராஜாவா இருக்கக்கூடிய அயோத்தியா மன்னனா இருக்கக்கூடிய நீங்கள் சாபத்தால சண்டாளத்துவத்தை அடைஞ்சிருக்க, உங்களுக்கு என்ன வேணும், என்னால உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் அந்த விஸ்வாமித்ர முனிவர் கேட்டதும் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டது. இவர் ரெண்டு பேருக்கு அச்ச தத்வாக்கியமாக ராஜா சண்டாள தாங்கத, அந்த வாக்கியஜான சண்டாள அவஸ்தை அடைஞ்ச அந்த ராஜா அந்த வார்த்தையை கேட்டுட்டு திருப்பி சொல்றார், பதில் சொல்றார், பிரத்யாக்கியாதோஸ்மி குருணா குரு புத்திரேஸ்தைவச அனவாப்பிவதம் காமம் மயா பிராப்தோ விபர்யய. என்னுடைய குரு குருணா ஏவ, என்னுடைய ஆச்சாரியனாலையும் அதேபடி குரு புத்திரைச்ச ஆச்சாரிய புத்திரர்களாலையும் என்னுடைய ஆசை பிரத்யாக்கியாதா அஸ்மி, என்னுடைய ஆசை பங்கம் ஏற்பட்டு கொடுத்து, என்னுடைய ஆசைக்கு விக்னம் ஏற்பட்டு கொடுத்த நிறைவேற்றி தரல, என்னுடைய மனோரதத்தை அடைய முடியாம தான் இப்படி ஒரு விபரீதமா எனக்கு இப்படி நான் திரிசங்கு அப்படிங்கிற ராஜா என்னுடைய இந்த ராஜத்துவம் போய் இந்த சண்டாளத்துவம் எனக்கு அடைஞ்சிருக்கேன் அனுபவிச்சுருக்கேன், இதான் என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி, ச சரீரோதிவம் யாயாம் இது மே சௌமிய தர்சன மயா சேஷ்டம் கிருதுசதம் தச்சனா வாப்பியதே ஃபலம். என்னுடைய ஆசை என்னவா இருந்தது அப்படின்னா சரீரத்தோட சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சேன், அதுக்கு 100 யாகங்கள் எல்லாம் பண்ணினேன், ஆனா என்னுடைய பலனாக தான் நான் இதை எதிர்பார்த்தேன், அதை கிடைக்கவே இல்லை. புண்ணியசீலா க்ஷத்ரிய தர்மத்தை நன்கு தெரிஞ்சவர் நான், நன்னா சத்தியம் மட்டும்தான் நான் இன்னை வரைக்கும் சொல்லியிருக்கேன், ஆபத்துல கூட இந்த காலத்திலையும் நான் பொய் சொல்லவே மாட்டேன், சத்தியவாதியா இருந்திருக்கேன். யக்ஞைர் பகு விதைரிஷ்டம், அநேக விதமான யாகங்கள் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன், பிரஜைகளை எல்லாம் நல்லா பரிபாலனம் பண்ணியிருக்கேன், ஆச்சாரியரை எல்லாம் திருப்திப்படுத்தி இருக்கேன், அப்படி இருக்கக்கூட நான் ஒரு யாகத்தை செய்து பூர்த்தி பண்ணி தர்ம மார்க்கத்துல இந்த சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு ஆச்சாரியர்கிட்ட நான் சொல்றத அது நடக்கலை, அது நிறைவேறாம போயிடுத்து. தெய்வமேவ பரம் மண்யே பௌருஷம் துதினர்த்தகம் தெய்வேனாக்ரம்யதே சர்வம் தெய்வம் ஹி பரமாகதி. எல்லாம் பகவானுடைய விதி அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கேன், அதனால விதி ஒன்னும் மாத்திரத்துக்கு நம்மளால முடியாதே, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னெல்லாம் விஷயங்கள் என்னெல்லாம் பிரயோஜனம், புருஷ பிரயத்னம் மட்டும் இப்போராது நம்மளுக்கு பிரயோஜனம் அடையறதுக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கஸ்யமே பரமார்த்தஸ்ய பிரசாதமபிகாங்க்ஷத கர்த்துமர்ஹசி பத்ரந்தே தெய்வோபஹத கர்மணஹா. பூர்வ பாவங்களால விதி பலனாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம்னு எனக்கு புரிஞ்சு கொடுத்து என் மேல கருணை பிரசாதம் கர்த்தும், என் மேல உங்களுடைய பிரசாதம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான்யம் கதி கமிஷ்யாமி, எனக்கு வேற எந்த கதியும் இல்லை, அந்யஹா சரணம் நான்யஹா சரணமஸ்திமே, எனக்கு வேற எந்த சரணமும் இல்லை, எந்த ஒரு ஆசிரியம் இல்லை, நான் உங்களைதான் எனக்கு வேற யாரும் சேவிக்க போலாமா, அதுவும் யாரும் இல்லை, குருவும் இல்லை குரு புத்திரர்களும் இல்லை யாரும் இல்லை, உங்களையே நாடி வந்திருக்கேன், என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணி என்னுடைய மனசு சங்கடத்தை போக்கணும், இந்த அவஸ்தையே மாத்தணும் அப்படின்னு திரிசங்கு ராஜா வந்து கேட்க அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்யாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதி காவ்யே பாலகாண்டே அஷ்டபஞ்சாசத் சர்க ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அப்போ இந்த விஸ்வாமித்ர முனிவர்கிட்ட இந்த ராஜா வந்து கேக்கத்த அவர் திருப்பி என்ன பண்றார் அப்படிங்கிற கதையை நாளைக்கு அனுபவிக்கலாம். விஸ்வாமித்திரர் வசிஷ்ட புத்திரர்களை சபிக்கிறார், அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கலாம். சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது வர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்ய சாலினீ தேசோயம் க்ஷோபரஹிதஹ பிராமணா சந்து நிர்பயாஹ अपुत्रा पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधना सधना सन्तु जीवन्तु शरदां शतं चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरम् प्रोक्तम् महापातकनाशनम् शृण्वन् रामायणम् भक्त्या यः पादम् पदमेव वा सयादिब्रह्मणस्थानम् ब्रह्मणा पूज्यते सदा रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः यन्मङ्गलम् सहस्राक्षे सर्वदेव नमस्कृते वृत्रनाशो समभवद् तत्ते भवतु मङ्गलम् यन्मङ्गलम् सुवर्णस्य विनदा कल्पयत् पुरा अमृतम् प्रार्थयानस्य तत्ते भवतु मङ्गलम् मङ्गलम् कोसलेन्द्राय महनीयगुणात्मने चक्रवर्तितनूजाय सार्वभौमाय मङ्गलम् अमृतोत्पादने दैत्यान् घ्नतो वज्रधरस्येत अतिथिर्मङ्गलम् प्रादा दत्ते भवतु मङ्गलम् त्रीन् विक्रमान् प्रक्रमतो विष्णोरमित तेजसः यदातिङ्मङ्गलम् राम तत्ते भवतु मङ्गलम् हर्षयस्सागराद्वीपा वेदालोकादिशस्तुते मङ्गलानि महाबाहो दिशन्तु तव सर्वदा कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मा वापगस्वभावाद् करोमि यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि जानकी कान्तस्मरणम् जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय राम राम राम, राम, राम।